சீராட்ட நான் இருப்பேன். அன்னைக்கு பதில் நான் தானே, என்னைக்கும் உயிர் நீதானே. அப்ப நான் மாறுவேன் இனிமேல், என்னோட வேர்வதான் தாய்ப்பாலு. தங்கமே உன்ன தாலாட்ட நான் மே முன்ன சீராட்ட நான் இருப்பேன். காற்றில் கலந்து வரும் மூச்சாவே, உந்தன் காதில் தாய் படிக்கும் பாட்டாவே. காற்றில் கலந்து வரும் மூச்சாவே, உந்தன் காதில் தாய் படிக்கும் பாட்டாவே. 10 மாதம் வாழும் வரையில் உன்ன தாயின் மடியில் சுமந்தால், இந்த மண்ணில் வாழும் வரையில் இந்த நெஞ்சில் நானும் சுமப்பேன். தொப்புள் கொடி மீதிலே வந்த மருதாயடி, உந்தன் நிழல் தானே இல்லை என்பே. என் உயிர் தனியாக இல்லை என்பே. தங்கமே உன்ன தாலாட்ட நாயிருக்கேன், மே உன்ன சீராட்ட நான் இருப்பேன். அன்னைக்கு பதில் நான் தானே, என்னைக்கும்